నిత్యం యదీయ పాదాబ్జమును గచ్చతి మే మనః రాజగోపాల పర్యంతం వద్దే స్మత్పితరం గురుం కౌండిన్య వంశ కలశోధరి పూర్ణచంద్రం కృష్ణార్య సూరితనయం రఘువీర భక్తం శ్రీరాజగోప గురువర్య కృపాత్తబోధం శ్రీమత్ శ్రీవీర రాఘవ గురుం శరణం ప్రపద్యే శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే జయత్యాశ్రిత సంత్రాసధ్వాంత విధ్వంసనోదయా ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర ప్రాయ ప్రపదనే పుంసాం పౌనః పుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభర్తుర్మాం అవ్యాత్ అభయముద్రిత నమస్తస్మై కస్మైచన భవతు నిష్కించన జన స్వయం రక్షా దీక్షా సమధిక సమిధాన యశసే సురాధీశ స్వైరక్షణ కుపిత శాపాయుత వధూ ధృషత్తా దుర్జాత ప్రశమన పదాంభోజ రజసే. స్వామి దేశికనుడే అత్యద్భుతమాన ఇంత అభయప్రదాన సారమాదు பத்து அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த பத்து அதிகாரங்கள்ல முதல் அதிகாரம் பிரபந்த அவதாரம். அபயப்பிரதானம் பண்ணது ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷனுக்கு பண்ண அபயப்பிரதானம், அதை பற்றி சொல்ல போறது. அதனால இந்த கிரந்தத்துல முதல்ல ராமாயண அவதாரத்தையே சொல்ற, ராமாயணம் எப்படி வந்தது அப்படின்னு. நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணார், எதுக்கு? ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்கு. கிருஷ்ணனா அவதாரம் பண்ணார், எதுக்கு? கம்சனை சம்ஹாரம் பண்றதுக்கு. வராகனா அவதாரம் பண்ணார், ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்றதுக்கு. நரசிம்மனா அவதாரம் பண்ணார், ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்றதுக்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சர்வசக்தனான இந்த பகவானுக்கு இவால கொள்றதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? உட்கார்ந்த இடத்துல இருந்தே சுதர்சன சக்கரத்தை விட்டாருன்னா அது நேர போய் யார் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவ தலையா எடுத்துட்டு மறுபடியும் சமுத்தா கையில வந்து உட்கார்ந்துருமே. இதுக்காக பகவான் இவ்வளவு கஷ்டப்படணுமா? அதுவும் ராமாவதாரத்துல பட்ட கஷ்டங்கள் ஒன்னா ரெண்டா? நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்க்காய் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தறிந்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே. நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலண்டி ஆவரோ. மூணாவது பாதத்திலிருந்து கடைசி பாதத்திலிருந்து முதல் பாதத்தில் அன்வைக்கிறோம். நாட்டில் பிறந்து எந்த நாடு, எந்த இந்த உலகத்துல கர்ம பலனை அனுபவிப்பதற்காகவே நாம பிறந்து இந்த லோகத்துல பிறந்திருக்கோமோ அப்படிப்பட்ட இந்த அழுக்கான லோகத்துல பகவானும் பிறந்திருக்கான், அவனும் அவதாரம் பண்றான். அவதாரம் பண்ணி அவன் மாடு நல்லா சந்தோஷமா இருக்கக்கூடாதோ? இல்ல, படாதனப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டான். ராஜ்யா துவம்சா வனே வாசா சீதா நஷ்டா துஜோகதா அப்படின்னு ராமனே ராமாயணத்துல சொல்ற வார்த்தை, ஸ்ரீமத் ராமாயணத்துல அரண்யகாண்டத்துல ஜடாயுடைய மரணத்துக்கு கேட்கிற போது ரொம்ப கஷ்டப்படுற. இப்படி படாதனப்பட்டு ராஜ்யம் இல்லைன்னு சொல்லி காட்டுல போய் வாசம் பண்ணி அதுல சீதை காணாம போய் அந்த சீதைக்காக உயிர் விட்ட ஜட்டாயு, இந்த சோகம் இருக்க என்னது தீயே எரிச்சிடும் என்னுடைய சோகாக்னி அப்படிங்கிற, அப்படி படாதனப்பட்டு நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு இந்த லோகத்தெல்லாம் கஷ்டப்படுத்துற இந்த ராட்சசர்களை இவர் தேடி தன்னுடைய திருவடிகள் நோக நடந்து போனார். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையாக சென்னான் வெண்ணி செருக்களத்து, மலை கொண்டு அலைநீர் அணை கட்டி மதில் நீரிலங்கை வாழறக்கர் தலைவன் தலைபத் தருத்து வந்தான். சால கிராமம் அடைய நெஞ்சேன், சால கிராமம் வாங்குறோம் காடு, அநேக துஷ்ட மிருகங்கள் செஞ்சிருக்கிற காடு, அந்த காட்டுக்குள்ள பெருமாள் தனியா ஏழ்ற கூட பிராட்டியும் இளையபெருமாளும் தான். ஒரு ராஜகுமாரன் வந்தான்னா இந்த ராஜகுமாரனுக்கு அங்கரட்சகர்களா கூட எல்லாம் மனுஷியா வரமாட்டாளோ? இங்க யாரும் அப்படி இல்லை, வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. அவன் பின்னாடி போறதுக்கு, வாளும் வில்லும் கொண்டு பின்னாடி போறதுக்கு யாரும் இல்லை. இவன் தனியா நடந்து போறான். கையில என்னன்னா சிலையும் கனையும் துணையாக, கையில ஒரு வில்லு ஒரே ஒரு அம்பு அவ்வளவுதான். சிலையும் கனையும் துணையாக சென்னான் காட்டுல போய் மலையை கொண்டு அலை நீர் அணை கட்டி, மலையினால சமுத்திரத்துல ஒரு சேதுவை கட்டி அந்த மதில் சூழ்ந்து இருக்கிற ராட்சசருடைய தலைவையை அந்த பத்தையும் அறுத்தானே அப்படின்னு சாய்க்கிற. இப்படி பெருமாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்வானே அப்படின்னா, இது செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் பெருமான் இங்க ரோகத்துல அவதாரம் பண்றதெல்லாம் வெறுமை ராட்சசால அழிப்பதற்காக அல்ல. இந்த அவதார ரகசியத்தை பெருமாள் எங்க சொல்றான்னா, எதுக்கு பிறந்து அப்படின்னு எங்க சொல்றான்னா, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற பகவத்கீதையில யோகத்தை சொல்லிட்டு இரண்டாவது அத்தியாயத்திலயும் மூணாவது அத்தியாயத்திலயும் கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டு வர, நாலாவது அத்தியாயம் ஆரம்பத்துல இந்த யோகத்தை நான் தாண்டா வியோஸ்வானுக்கு சொன்னேன், வியோஸ்வான் மனுவுக்கு சொன்னா, மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னா அப்படின்னு இந்த பரம்பரையா இந்த ஒரு யோகத்தை ராஜர்ஷிகளுக்கு தான் தெரியும். அந்த யோகம் இன்னைக்கு இந்த காலத்தினாலும் நடுவில் நட்டப்பட்டு போயிடுத்து, அந்த யோகத்தை தான் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு நாலாவது ஆரம்பத்துல சொல்றார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்த வானகமவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீது ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலேனே கபவ மகதா யோகோ நஷ்ட பரந்தப சயேவாயம் மயா தேத்ய யோகா புரோக்தா புராதரா. இந்த புராதனமான யோகத்தை நான் உனக்கு சொல்றேன், ஏன் தெரியுமா? பக்தோசி மே சகா சேதி, நீ எனக்கு பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கிறியே, அதனால இந்த உத்தமமான ரகசியம் சேதம் உத்தமம், இந்த உத்தமமான ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன்னு சொன்னார். உடனே அர்ஜுனன் நம்மளை போல மனுஷன் ஒரு டவுட் வந்துருத்தவன் சம்சயம், நீ இன்னைக்குதான் பிறந்திருக்க இங்க, அவள்லாம் என்னைக்கோ முன்னாடி இருந்தவாளாச்சு, இதை எப்படி நீ தான் சொன்ன, எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும், சும்மா கதை விடுறியா நீ அப்படின்னு கேக்குற மாதிரி கேக்குறான். கதம் ஏதத் விஜானியாம் தொன் ஆதவு புரோக்தவானிக்கு, நீ தான் முதல்ல இதை சொல்லி கொடுத்த எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இப்ப பெருமாள் சொல்ற. அட போடா, உனக்கும் பல ஜென்மங்கள் ஆயிடுச்சு, எனக்கும் பல ஜென்மங்கள் எடுத்துட்ட, நான் எந்த ஜென்மங்கள்லாம் எடுத்தேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது. பகுனிமே வெதீதானி ஜென்மானி தவசா அர்ஜுன தான் ஞகம் வேத சர்வாணி, நான் எல்லாத்தையும் தெரியும் எனக்கு, நத்துவம் வேத்த உனக்கு இதெல்லாம் தெரியாதுடான்னு. அப்புறம் இந்த எதுக்கோசரம் இந்த தர்மம் வரது தெரியுமா, எதுக்கோசரம் இந்த அவதாரம் பண்றது தெரியுமா அப்படின்னு சொல்றச்ச, எப்பப்பெல்லாம் இந்த தர்மத்துக்கு கிளானி வர்றதோ, எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குறதோ தலை விரிச்சு ஆடுறதோ, அப்போ அந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் வரேன், यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तथा ஆத்மானம் சுஜாம்யகம் நான் என்ன நானே சிருஷ்டித்துக் கொள்றேன். அதனால என்னன்னா கர்ம வினை காரணம் இல்ல. ஆனா அது கூட எதுக்கு தெரியுமா, உட்காண்டத்துலேயும் செய்யலாம். ஆனா இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் இருக்கால சாதுக்கள், என் முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோன சிந்தியதே சாகானிகி தன் மகச்சித்திரம் அப்படின்னு நினைக்கிறாள. ஒரு கணம் கூட பகவான் நினைக்கலன்னா அதுவே பெரிய தங்களுக்கு கட்டணும், அதனால பெரிய துன்பங்கள் வரப்போகுதுன்னு நினைக்கிறாளே. அப்படிப்பட்ட சாதுக்கள், அந்த சாதுக்களுக்கு கூட இருந்து கலந்து பரிமாறி அவ கூட இருக்கிறதுக்கோசம் நான் வரேன். பரித்ராணாய சாது நாம், அவளுடைய சாது பரித்ராணம்னா என்ன அப்படின்னா அவளுக்கு சேவை சாய்ச்சிட்டு அவ கூட இருக்கிறது தான், அதுதான் எனக்கு முக்கியம். வினாசாயச்ச துஷ்கிருதா, துஷ்கிருத்து கெட்ட கர்மாக்களை பண்றவாள் ராட்சசாலிகள், அவளுக்கு விநாசம் என்றது இது ஆனுஷங்கிகம், இது ரெண்டாவது தான் எனக்கு. அதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அதுக்கோசம் தான் நான் வரேன் அப்படின்னு அந்த போல் சொன்னாரோ. அந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்கள்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் சாதுக்களை பரித்தானம் பண்ணுவதற்கும் தான். துஷ்கிருத் வினாசன்றது ஏதோ ஒரு வியாஜம் அவ்வளவுதான். அந்த மாதிரி பகவான் ஒரு திரேதாயுகத்தில் அவதரிச்சிருக்கான் ராமபுராணாய். ஒரு திரேதாயுகத்திலேன்ற சுவாமி தேசியன், ஏன்னா இந்த கிருதயுகம் இந்த சதுர்யுகங்கள் இருக்க இந்த மாதிரி மாறி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு யுகத்திலையும் பெருமாள் அவதரிப்பானான். அதனால ஏதோ ஒரு திரேதாயுகத்தை பெருமாள் இந்த மாதிரி அவதரித்த போது பெருமாள் எப்படி அவதரித்தார், சக்கரவர்த்தி திருவங்களா அவதரித்தார். அப்போ அவதாரம் ஆயிட்டு ராவண சம்ஹாரம் ஆயிட்டு அயோத்தியில பெருமாள் எழுந்திருக்கார். அந்த சமயத்துல ஒரு நாளைக்கு நாரதர் வர்றார், வால்மீகியை பார்த்துட்டு இருக்கு. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதா அம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். நாரதர் வந்து வால்மீகியை பார்க்க வரைச்சு நாரதர் வால்மீகி கேள்வி கேட்கிறார், இன்னைக்கு யார் இந்த லோகத்தை 16 கேள்வி கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், சாம்பிரதம் லோகே இன்னைக்கு இப்ப இருக்கிற இந்த லோகத்துல யாரு குணவான் வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாச்சியோ நிரம்பிரதா. தர்மஜன் யாரு, சத்தியமான வாக்கியங்களை சொல்றேன் அப்படின்றதுல திடமான விரதத்தை உடையவன் யாரு, அதுவா திடமான விரதத்தை உடையவன் யாரு, சத்தியவாக்கியம் யாரு, சாரித்திரே நசகோ யுக்தா நல்ல சரித்திரம் உடையவன் யாரு, சர்வபூதே சுகோஹிதா எல்லாருக்கும் கருணை காண்பிப்பவன் யார், வித்வான் கஹா கஹா சமர்த்தஸ்ய யார், வித்வானா இருக்கா, வித்வானா ஞானம் இருந்தா மாத்திரம் போராது பாக்கி எல்லாத்தையும் சாமர்த்தியமும் இருக்கணும். க சமர்த்தஸ்ய கஷ்டைக பிரிய தரிசனா, இதெல்லாம் இருந்தாலும் மாத்திரம் போராது, பார்க்கறதுக்கும் அழகா இருக்கணும், பிரிய தரிசனா. இப்படி ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதா, யாரு ஆத்மவான் தன்னை விஷய நிறைய தெரிந்தவன் யாரு, குரோதத்தை ஜெயித்தவன் யாரு, நல்ல காந்தி உடையவன் யாரு, அசூயா அப்படின்ற சாதனமே இல்லாதவன் யாரு, எவனை கண்டு இந்த லோகங்கள் தேவர்கள் எல்லாரும் பயப்படுறான், அப்படி உள்ள மனுஷன் யாரு, ஏத ரிச்சாம்யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே, இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இது யாருன்னு கேட்கிறான் வால்மீகி கேட்கிறேன். நாரதர் சொல்ற தைரியுக்த சூயதாம் நரஹான், இந்த குணங்களோட உள்ள இன்னைக்கு பூயோகத்துல இருக்கிற ஒரு நரன், அவனை யாரு அப்படின்னு சொல்றேன் கேளுன்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமத் ராமனுடைய சரித்திரத்தை சங்கேபமா ஒரு 100 ஸ்லோகத்துல ராமாயணன்றது கேட்க வந்தா பெரிய ராமாயண கதை, 24,000 ஸ்லோகத்துல ராமாயணம் பண்றார் வால்மீகி. ஆனா அதுக்கு முன்னாடி ராமாயணுடைய கதையை சங்கேபமா நூறே நூறு ஸ்லோகத்துல நாரதர் வால்மீகிக்கு உபதேசித்தார். நாரதருக்கு வால்மீகி கதையை கேட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணார், மாத்தியான காலம் வந்தது. வால்மீகி மகர்ஷி தன் சிஷ்யனான பரத்வாஜரோட நேர தமசா தீர்த்தத்துல தீர்த்தாமாடுறதுக்கு போற. அங்க தீர்த்தாமாட போற இடத்துல ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள் அது மாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கு. அதுல ஆண் கிரௌஞ்ச பட்சி ஒரு வேடன் கொண்டு விடுறான். இத்த பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா படுத்து. உடனே அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமா எக்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீ காம மோஹிதம் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தீர்த்தா மாடியாச்சு, ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. இருந்தாலும் அந்த கிரௌஞ்ச பக்ஷி ஆண் பக்ஷி அடிபட்டு விழுந்திருக்கு. இந்த பெண் பக்ஷி கூடையே கீழ் கத்திட்டு அந்த ஆண் பக்ஷியை சுத்தி சுத்தி வர்றது. இந்த காட்சி அவர் கண்ணிலேருந்து மறையல, அவர் மனசுலேருந்து போல இந்த சோகம். அப்படியே சோகத்துல உட்கார்ந்து இருக்க அந்த சமயத்துல சதுர்முக பிரம்மா வந்து அவரை வால்மீகிக்கு முன்னாடி பிரசன்ன பிரத்யட்சமாக. இவர் நினைச்சிட்டு இருக்க, இது என்னது, நான் மாட்டுக்கு ஏதோ சொன்னா ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ இதை நினைச்சிட்டு இருக்கு, உள்ள நினைச்சிட்டு இருக்கச்ச பிரம்மா வர, பிரம்மா எழுந்திருச்சு, அவருக்கு அர்க்ய பாண்டியாதி எல்லாம் சமர்ப்பித்து பிரம்மாவை வந்து உட்கார்ந்துருக்காரு. இவர உள்ளுக்குள்ள சோகமாவே இருக்கு. இப்ப பிரம்மா இவர் என்ன மனசுல நினைக்கிறேன்றத புரிஞ்சுட்டு வால்மீகி மகிட்ட சொல்ற, மகர்ஷி கிட்ட சொல்றார், என்னோட இஷ்டம்தான் இது, நான் இப்படிதான் வரணும்னு நான் நினைச்சபடியினாலதான் உனக்கு இது ஸ்லோகமா வந்திருக்கு. மச்சந்தா தேவதே பிரம்மன்னே பிரவிற்த்தே எம் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி வந்தது, இந்த ஸ்லோகம் ஸ்லோகமா வந்தது, அது என்னுடைய இஷ்டத்தினாலதான் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சரஸ்வதிநாதனான பிரம்மா அவனுடைய அனுகிரகத்தினால இந்த ராமாயணம் பிறந்தது. அந்த அனுகிரகத்தினால இந்த வால்மீகிக்கு எல்லா விதமான ஞானமும் கிடைச்சது, நல்ல சாரஸ்வதம் கிடைச்சது. சாரஸ்வதம்னா ஞானம். சொல்லி என்ன பண்ற, ஸ்ரீமத் ராமாயணத்தை நீ பண்ண வேண்டியது அப்படின்னு பிரம்மா வால்மீகிய நியமிக்கிறார். குரு ராமகதாம் புண்ணியாம் அப்படின்னு ராமகதையை சொல்றேன்னா அது நான் கதை பூரா தெரியணுமே. ஏதோ ஒரு நாரதர் சொன்னார், சுருக்கமா சொன்னார், கேட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னா அந்த வால்மீகியுடைய மனசுல ஓடுற எண்ணத்தை புரிஞ்சுட்டு பிரம்மாவே இவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார். ராமனுக்கும் பிராட்டி லக்ஷ்மணன் இவ காலத்துல இவ காரியங்கள்ல நடந்த என்னென்னலாம் ரகசியமா நடந்ததோ, எதெல்லாம் பரசியம் வியக்தமா நடந்ததோ, இது எல்லா ஞானமும் உனக்கு வரும். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச எத் விருத்தம் தஸ்ய தீமதா ராமஸ்ய சக சௌமித்ரே ராட்சசானாம் ச சர்வசா. இதா மாத்திரம் இல்ல, ராட்சசர்களுக்குள்ள என்ன பேசிண்டா, என்ன நடந்தது, இந்த பிராட்டி என்ன நினைச்சிருந்தா, அவளுக்கு என்ன நடந்தது, இதெல்லாமும் வைதேஹியாச்சாபியத்விருத்தம் பிரகாசம் எதிவாரகா. வெக்கமா நடந்தாலும் சரி, ரகசியத்துக்கு நடந்ததாலும் சரி, எச்சாப்பியவிதம் சர்வம். இதுவரைக்கும் நீ ராமாயண கதை கேட்டிய வெறுமை மேலோட்டமா, அந்த கதையில உள்ள என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் விதிதம் தே பவிஷ்யதி, உனக்கு எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்கிற. அது மாத்திரம் இல்ல, நீ இந்த வாக்கியத்துல இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை நீ சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் சத்தியமான விஷயங்கள். நதேவா கண்டிதா காவ்யே காசிதத்ர பவிஷ்யதி. உன் வாயிலிருந்து ஒரு பொய்யும் வராது, நீ சொல்றதெல்லாம் சத்தியம் அப்படின்னு பிரம்மா வரத்தை கொடுத்து அதனால பிராட்டியும் பெருமாளும் அவற்றுள்ள நடந்த காரியங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இஸ்ரால் மனுஷால் எல்லாம் பேசின்றது என்ன, ராட்சசாதிகளுக்குள்ள நடந்த சர்ச்சைகள் என்ன, அதுல எல்லாத்தையும் அவ ஹசிதம் பாஷிதம் எல்லாம் கதிகி யா எச்ச சேஷிதம் தற்சர்வம் தர்மவீரியேன யதாவத் சம்பிரபஷ்யதி, அதெல்லாம் யதாவத் என்னைக்கோ நடந்த காரியங்கள் எல்லாம் கூட இப்ப நடக்கிற மாதிரி அப்படி நடந்ததா அப்படியே கண்ணு முன்னாடி பாக்குற. அது எப்படி அவருடைய திவ்ய திருஷ்டி, பிரம்மா தந்த திவ்ய திருஷ்டினால வால்மீகி பாக்குறார். அது எப்படி பாக்குறாருன்னா, உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு, கையில இருக்கிற நெல்லிக்கனி எப்படி அதுக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் கூட தெரியுமோ, அந்த மாதிரி சூட்சமான விஷயங்கள் கூட எல்லாம் வால்மீகிக்கு தெரிய வருது. இந்த வால்மீகிக்கு தெரிய வந்தத ஸ்ரீமத் ராமாயணமா அப்படியே எழுதி வச்சிருக்க. அந்த ஸ்ரீமத் ராமாயணம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அது என்னவோ ராமாயண ராமன் வந்தா சீதையை வந்து ராவணன் தூக்கின் போனா ராமன் போய் அவனை மீட்டு வந்தா அப்படின்னு ராமாயண கதையை கேட்டான்னா, என்னடா ராமாயண கதை அப்படின்னா, சீதைய ராவணன் தூக்கிட்டு போனா அனுமான் போய் அவளை வீட்டுன்னு வந்தா அப்படின்னு ஒரு இதா ராமாயண கதை அப்படின்னு சொன்னான்னா. ஆனா அது மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ராவணன் இருக்கான். ராவணன் யாருன்னா நம்முடைய மனசுதான். ராவணனுக்கு 10 தலை இருக்குமேனா, நம்ம மனசுக்கு கூட சகாயிக்கிறதுக்கு 10 இந்திரியங்கள் இருக்கு. பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்கள் இருக்க, அதான் 10 தலை. இந்த மனசுதான் ராவணன். இந்த இந்திரியங்கள் என்ன பண்றது, மனசை கண்டபடிக்கு இழுத்துட்டு போறது. இந்திரியாணி பிரமாச்சீனி ஹரந்தி பிரசபம் மனா, நம்முடைய மனச கட்டுப்படுத்த முடியாம எவ்வளவு கட்டுப்படுத்தணும் நினைச்சா கூட இந்திரியங்கள் இழுத்துன்னு போயிருது. அந்த மனச விவேகம் அப்படின்ற சரங்களினால யோகிகள் அந்த மனச கட்டுப்படுத்திக்கிறார் அப்படின்னு ஒரு ஈஸ்வர சம்ஹித ஸ்லோகம். தசேந்திரியானனம் கோரம் யஹா மனோ ரஜனீசரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம் அப்படின்னு. இந்த மனசை கட்டுப்படுத்தினாதான் நமக்கு மோட்சத்துக்குள்ள வழியே தெரியும். அதுதான் நமக்கு வழியை காண்பிக்கும். அதனால முமுக்ஷுவா இருக்கவாளுக்கு இந்த பரம ரகசியமான அவதாரம் ரகசியம் என்னன்னா இதுதான். மனசு என்கிற ராட்சசன் இந்திரியங்கள் 10 அவனுடைய 10 தலை, அவைகளை விவேகம்ன்ற சரத்தினால அடக்கி ஒழுங்கான வழிக்கு கொண்டு போகணும். இதான் இந்த அவதார ரகசியம், ராமாயணத்தின் அவதார ரகசியம். இதை காண்பிப்பதற்காக காண்பித்த 24,000 ஸ்லோகத்துல பின்னாடி ராமனுடைய சரித்திரத்துல பின்னாடி நடக்க போறதெல்லாம் கூட சேர்த்து 24,000 ஸ்லோகத்தை பரம கருணையினால வால்மீகி பகவான் உண்டாக்கினர். அதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்ற இந்த கிரந்தம். அது ராமாயணத்துல என்ன இருக்குன்னா, என்ன இல்லைன்னு கேள்வி கேட்கணும். சகல விதமான சாஸ்திரார்த்தங்கள், தர்மசாஸ்திரம் இருக்கு, ராஜநீதி சாஸ்திரம் இருக்கு, என்ன தவறான சொல்லலாம், எது இல்லைன்னு சொல்ல முடியும். சரணாகதி சாஸ்திரம் தான் மெயினா சொல்ல போறோம். வேதாந்த விஷயங்கள் இஷ்டம் போல இருக்கு. நடுவுல நியாயசாஸ்திரங்களும் இருக்கு, சார்வாக மதமான நாஸ்திக மதமும் இருக்கு. இப்படி சகல விதமான சாஸ்திரார்த்தங்களை உள்ளடக்கினதான இந்த சாஸ்திரம் இருக்க, இந்த ராம ஸ்ரீமத் ராமாயணம்ன்றது என்ன ஆறுதுன்னா, இந்த இதிஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே பிபேதி அல்பஸ்ருதா வேதா மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாரதம் மகாபாரதத்துக்கு ஸ்லோகம். இதிகாசங்களை கொண்டும் புராணங்களை கொண்டும் வேதார்த்தங்களை உபபிரமணம் பண்ணணும். உபபிரமணம் பண்றது அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலன்னா அரையும் குறையமா படிச்சவா என்ன பண்ணுவான்னா அவ வந்து இந்த வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லிடுவா அப்படின்னு வேதமே பயப்படுறதான். அதனால சகல சாஸ்திரார்த்தத்தையும் சொல்லக்கூடியதான வேதத்துக்கு உபபிரமணமான இந்த கிரந்தம் அரையும் குறையமா படிச்சிருக்கிறவாளுக்கு, முழுக்க படிக்கிறதுக்கு சமயம் இல்லாதவாளுக்கு, அவகிட்ட இருக்கிற இரக்கம் இதங்கள் இதை எல்லாத்தையும் கொண்டுதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி பகவான் எழுதினார். எப்படின்னா புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் அப்படின்ற ஸ்ரீமத் ராமாயணத்தையே இந்த வேதங்களுக்கு துல்லியமானது ஸ்ரீமத் ராமாயணம். ஏன்னா வேதங்களையும் ஸ்ரீமத் ராமாயணத்தையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா ஒரு தராசுல வச்சு பார்த்தோம்னா நாலு வேதங்களை வச்சிருக்கிற சராசு தட்டை காட்டிலும் ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் அதை வச்சிருக்கிற தட்டை ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா துல்லியமா இருக்குமா. அப்படிப்பட்டதான வேதார்த்தங்களை சொல்லுவதான இந்த ஸ்ரீமத் ராமாயணம். வேதவேத்தியனான பரமபுருஷன் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ண போது இந்த வேதம் என்னாச்சுன்னா தானே ஸ்ரீமத் ராமாயணமா இருந்தான். வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, வேதவேத்தியனான பரமபுருஷன் தசரதனுடைய ஸ்ரீராமனாக தசரத புத்திரனாக அவதாரம் பண்ண போது வேதஹா பிராச்சேதசா தாசி, வேதமானது பிராச்சேதஸ் அப்படின்னு வால்மீகி பகவானுக்கு பேர். அவரால அந்த வேதமே சாட்சாத்தா ராமாயணமா இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்டதான ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் பண்ணி ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதி அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை என்ன பண்றது, யார் மூலமா இந்த லோகத்துல பிரச்சாரம் பண்ணலான்னு வால்மீகி பகவான் யோசிக்கிறச்ச ஸ்ரீராமச்சந்திரனுடைய சீதையினுடைய புத்திரர்கள் ரெண்டு பேர் லவகுஷால், அவ ரெண்டு பேரும் வந்து அப்பதான் வால்மீகி வந்து சேவிச்சாலாம். வால்மீகிய வந்து சேவித்த உடனே இவருக்கு உடனே தோணித்தான் இவா அப்பா கதைய இவாலே பிரசாரம் பண்ணட்டும்னு. அதனால அந்த மேதாவிகளான ரெண்டு பேரையும் பார்த்து அவளுக்கே இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பகவான் வால்மீகி உபதேசம் பண்ணார். சாது மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதோ வேதோபிரம்மணார்த்தாய தாவக்ராஹேத பிரபு. ஏன்னா ஒரு கிரந்தத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா எழுதியாச்சுன்னா அந்த கிரந்தத்தை யாருக்கு சொன்னா அது சரியான வழியில போகும், யார ஒழுங்கா எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுவா அப்படின்னு ஆலோசித்து பார்த்தபோது இந்த லவகுஷர்கள் ரெண்டு பேரும் அந்த சமயத்துல வால்மீகி பகவான சேவிக்க வந்தபோது இதுவே பகவானுடைய நியமனம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த லவகுஷாலுக்கு உபதேசம் பண்ணி இந்த லவகுஷால் தான் என்ன பண்றான்னா அஸ்வமேத யாகம் நடக்கிறச்ச பெருமாள் அஸ்வமேத யாகம் பண்ற அந்த யாகம் நடக்கிறச்ச தெருமுனையில இருந்து பாடிட்டு இருக்கா, இதை கேட்டு பெருமாள் ஸ்ரீராமனே ஆசிரமத்துக்கு அழிச்சுன்னு வந்து தன் தம்பிகள் எல்லாரையும் கூட உட்காந்து வச்சு நான் பாடுறா பாருங்கோ இந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேளுங்கோ அப்படின்னு தானும் கூட இருந்து பெருந்தொல் கதை கேட்ட மிதிலை செல்வி திருவயிறு வாய்த்த மக்கள் பெருந்தொல் கதைகேட்ட மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். அவளுடைய வாயிலிருந்து தன்னுடைய சரித்திரத்தை பெருமாள் கேட்டாராம். அப்படி அவ அன்னைக்கு சொன்ன ராமாயணம் தான், அப்படி பிரசாரத்துல வந்த ராமாயணம் தான் இன்னை வரைக்கும் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். இதுல ஒரு கேள்வி வரும், அவ வந்து இதுவரைக்கும் தான் சொல்றான், பட்டாபிஷேகம் வரைக்கும் தான், பின்னாடி இருக்கிற உத்தரகாண்டத்துல அவ சொல்லல. அப்போ ஏன் சொல்லலன்னா, உலக நியதி பின்னாடி வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுக்க கூடாது, அதனால வால்மீகி பகவான் அதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கல பட்டாபிஷேகத்தோடு நிறுத்தணும்னு. அதனாலதான் நாம இன்னைக்கு வரைக்கும் கூட நாம சேவிக்கிறத பட்டாபிஷேகத்தோடு நிறுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த உத்தரகாண்டத்துல பின்னாடி நடந்த சமாச்சாரங்கள்ல சீதா வியோகம்லாம் இருக்கு, பெருமாளே தன்னடை சோதிக்கு எழுந்துருள்றது இருக்கு, அதெல்லாம் நித்தியபடியில சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பட்டாபிஷேகத்தோடு நிறுத்துறோம் சுபமா. அப்படிப்பட்டதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்ற கிரந்தம். இந்த கிரந்தத்துல ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாம் இங்க இருக்கு. அப்படின்றபடியினாலதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் ஒப்பு உயர்வு அற்றதான ஒரு இதிகாசம். இதுக்கு சமமா வேற ஒண்ணும் இல்லை, இதை காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய அவதாரம், பிரபந்த அவதாரம், இந்த ஸ்ரீமத் ராமாயணம் எதற்கு அவதரித்தது அப்படின்ற இந்த விஷயத்த சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்தில் முதல் அதிகாரத்தில் சங்கிரகிச்சிருக்கார். இதுதான் பிரபந்த அவதாரம் அப்படின்ற அபயப்பிரதான சாரத்தில் முதல் அதிகாரத்தினுடைய சங்கிரகம். இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தை என்னென்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா எடுத்து விசாரிக்க போறார். அதுல முக்கியமா இது சரணாகதி எங்க சொல்றாருன்னு சொல்ல போற, அந்த சரணாகதியை பத்தி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் யாரு அப்படின்னா, அவர் சாதாரண மனுஷன், அந்த மனுஷனை எல்லாருமா செஞ்சு தெய்வமாக்கிட்டா அப்படின்னு சில நாஸ்திகர்கள் இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கா. ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ராமன் அப்படின்னு இருக்கிற ராமன் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் சாட்சாத் பரபிரம்மன் தான் அப்படின்றத நிலை நிறுத்துவதற்காக வந்த இதர கிரந்த இதர அதிகாரங்கள் இதர காண்டங்கள் அதுல பரதத்துவ நிர்ணயம் எப்படி நடந்திருக்குன்றத இரண்டாவது அதிகாரத்தில் சாதிக்கிறேன். அது அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.